ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् हयग्रीवमुपास्महे श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणीम् न्यस्तभारम् तत्सम्प्राप्तागमान्तद्वितयमनुगणम् शिष्टता पूर्णमग्र्यम् श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमम् तम् तत्त्वस्थम् श्रीवराहम् यतिवरमनघम् देशिकम् संश्रयामि वेदांत लक्ष्मण मुनींद्र कृपात्तबोधम तत्पाद युग्म सरसीरुग भृंगराजम त्रयंत युग्म कृतभूरि परिश्रमंतम श्रीरंग लक्ष्मण मुनिम शरणं प्रपद्ये श्रीरंगेशपते समर्पित भरम श्रुत्यंत रामानुज श्री योगींद्र गुरुत्तमेन यमिन श्रुत्यंत विद्यात्मनः प्राप्त श्रुत्यवदं सयुग्म हृदयं श्रीवास रामानुजात् श्री श्रीवास मुनीन्द्र देशिक मणिम श्रेयो निधिम संश्रये श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य प्रियो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवत्सवंश तिलकं श्री राघव प्रियं सहं पंचाचार्य कृपापात्रं वंदे श्री रंगनायकीं वेदांत लक्ष्मण मुने पादरेखामयं सदा तदधीन प्रवृत्यादिं हारीतं माधवं भजे रामानुजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथ यामुन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरां योनित्यमच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोह तत्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता योदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीवळं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महताह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर युगिवाहान् भक्ताङ्ग्रिरेण परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थतं श्रीशतकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवेदिनाडेन्नुं तेन्कुरुहोरेन्नुं மறுவிணிய மண்பொருணவென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியணையப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகோர் பேணும் இனத்தாரையல்லாதிரஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிறேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடையவற்று ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனி தன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீராறு சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் ஏராத உள்ளம் பெற வாந்திகழும் சோலை மதுளரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ன தமிழ்மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மெம்பால் வளர்த்த இதத்தாயிராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் யாழினிசை வேதத்தியல் சுவாமி நம்மாழ்வாருடைய திருநக்ஷத்திர வைபவத்தை உத்தேசியமா கொண்டு பாதுகா சகஸ்திரத்துல சமாக்கியா பத்ததின்ற இரண்டாவது பத்ததியில சுவாமி தேசிகன் வந்து சுவாமி அம்மாழ்வார அனுபவிச்ச பிரகாரத்தையும் கண்ணினும் செருத்தாம்பல சுவாமி மதுரகவிகள் அனுபவிச்ச பிரகாரத்தையும் சேர்த்து நம்மாழ்வாரனுடைய பிரபாவம் எப்படிப்பட்டது சடகோபர் சடஜித்து காரிமாறன் சடகோபன் மாறன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆழ்வார் குருகூர் வந்த வள்ளர் அப்படி இந்த ஆழ்வாரினுடைய பிரபாவம் எப்படிப்பட்டதுன்றத நாம அனுபவிச்சுட்டு வரோம். இது ஏற்கனவே முதல் உபன்யாசத்துல இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு உபோத்காதமா, அதாவது உபோத்காதம்னா இன்ட்ரோடக்ஷன் முன்னுரை, ஒரு முன்னுரையா வந்து ரொம்ப சுருக்கமா சொல்லப்பட்டிருக்கும். அந்த சுருக்கத்தை வந்து அடுத்த 9 நாட்கள் எவ்வளவு விஸ்தரிக்க முடியுமோ, ஆழ்வார் பிரபந்தம் என்ன, ஆழ்வாரனுடைய ஸ்ரீசுக்தி என்ன, கண்ணினும் சிறுத்தாம்பு என்ன, கம்பநாட்டாழ்வான் ரொம்ப ஆச்சரியமா ஆழ்வார் மேல ஈடுபட்டு சொன்ன சடகோபரந்தாதி என்ன, சுவாமி தேசிகன் பற்பல ஸ்தோத்திர பாடங்கள்ல அனுபவிச்ச சுவாமி நம்மாழ்வாரனுடைய பிரபாவம், நம்ம பூர்வாச்சாரியர்களா இருக்கக்கூடிய ஆளவந்தார், பட்டர், கூரத்தாழ்வான், பாஷ்யக்காரர் போன்ற மகனீயர்கள் எல்லாரும் அனுபவிச்ச சுவாமி நம்மாழ்வார், அதாவது இந்த பிரபன்ன சந்தான கூட்டஸ்தர் அப்படின்னு அவருக்கு பேரு. அந்த திருநாமம் எப்படின்னா, இந்த சம்சார மண்டலத்துல நாம் எல்லாம் உய்ய வேணும், அதாவது நாமெல்லாம் வந்து எம்பெருமான் திருவடியை அடையறதுக்காக இந்த கலியுக ஆரம்பத்துல பிரபத்தி சாஸ்திரத்தை முதல் முதல்ல பிரவர்த்தகம் பண்ணது இவர்தான் அப்படின்றது நல்லா பிரகாசமா நம்ம பூர்வாச்சாரியர்கள்னாலையும் எல்லாருனாலையுமே நல்லா சொல்லப்பட்டது. போன உபன்யாசத்துல ஆழ்வார் அவதரிச்ச அந்த ஊரனுடைய பெருமை எல்லாமே நன்றாக பார்க்கப்பட்டது. அப்ப இந்த தாமிரபரணி நதி தீரத்துல ஆழ்வார் அவதரிக்க போறத முன்னாடியே சுகபிரம்மம் வந்து ஸ்ரீமத் பாகவத புராணத்துல ஆச்சரியமா சாய்ச்ச விஷயத்த, அதாவது கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாகன்ற ஸ்லோகத்துல தாமிரபர்ணி நதியத்திர கிருதமாலா பயஸ்வினி காவேரி ச மகாபாகா பிரதீச்ச மகாநதி அப்படின்னு தாமிரபர்ணி நதிக்கரையில ஆழ்வாரனுடைய அவதாரம் நடக்க போறது அப்படின்றத ஆச்சரியமா சொன்ன. அந்த விஷயமா சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயம்ன்ற நாடகத்துல அந்த தாமிரபர்ணி நதியையும் ஆழ்வாரையும் எப்படி எப்படிலாம் அனுபவிச்ச அப்படின்றத போனதரம் பார்த்தோம். இந்த நம்ம ஹம்ச சந்தேசத்துல அதே தாமிரபர்ணி நதிக்கரையை பத்தி சுவாமி சொன்ன விஷயத்தை பார்த்துண்டு ஆழ்வாரை பத்தி இன்னைக்கு உள்ள ஸ்லோகம் இருக்கக்கூடிய அந்த பாதுகா சகஸ்திரத்துல சமாட்சியா பத்தியினுடைய இரண்டாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையும், கண்ணினு சிறுத்தாம்பல நாவினால் நவிச்சு எந்த வெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடிமைமையே என்ற அந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தையும் ரெண்டுத்தையும் பொருத்தி எப்படி ஆழ்வாருடைய பிரபாவம் அமைஞ்சிருக்குன்னு தான் பார்க்க போறோம். கூடுமான வரையில அடியன் திருவாய்மொழியை சொல்லணும்னு நினைச்சாலும் திருவாய்மொழியை சொல்றது ரொம்ப கஷ்டம். அதனால ஆழ்வார் பிரபாவத்தை சொல்லும் பொழுது இடையிடையே திருவாய்மொழியுடைய பிரபாவத்தையும் அதுல ஆழ்வார் எம்பெருமான அனுபவிச்ச பிரபாவத்தையும் நிச்சயமா சொல்றேன், அதை சொல்லாம கடந்து போயிட முடியாது. ஆனா திருவாய்மொழிய நாம இதுல உத்தேசியமா கொண்டது ஆழ்வார், ஆழ்வார் பிரபந்த உத்தேசியமா இருந்தாலும் ஆழ்வார் தான் முதல் உத்தேசியம். அதனால ஆழ்வாரை பத்தின பிரபாவங்கள் சொல்லிட்டே வரும், பிரபந்த பத்தியும் சொல்லாம விட போறது இல்ல. அப்ப இந்த ஹம்ச சந்தேசம் அப்படின்ற ஒரு நாடகம் இந்த சுவாமி வேதாந்த தேசிகன் அருளி செய்திருக்க, அதுல இந்த தாமிரபர்ணி நதிக்கரையை பத்தி குறிப்பிடும் பொழுது ஒரு அன்னத்தை வந்து ராமன் சீதைக்கு தூது விடுற மாதிரி இந்த நாடகத்தை அமைச்சிருக்க, ராமன் வந்து இலங்கையில் இருக்கிற சீதைக்கு தூது விடுற மாதிரி இந்த நாடகம் ஹம்ச சந்தேசம். ஹம்சம்னா அன்னப்பறவை, அன்னப்பறவையை விட்டு தூது விடுறாராம். அதுல தாமிரபர்ணி நதிக்கரையை பத்தி சொல்லும் பொழுது முக்தா ஜாலை ஜனித புலினாம் சக்தி சந்தான முக்தைஹி தாரா ஓர்ணாம் திவமிவ தாமிரபர்ணீம் பஜேதாஹ பிரத்யா சத்யா நியத விஷதம் பீத சிந்தோர் மகே மகர்ஷே பானீயந்தே பரிணமயிதா தத்ர முக்தா மயத்வம் அப்படின்னு சுவாமி தாமிரபர்ணி நதிக்கரைய வர்ணிக்கிறார். இந்த தாமிரபர்ணி நதிக்கரையில தான் தமிழ் பாஷையை வந்து திருத்தி அமைத்த அகஸ்திய மாமுனிவர் இருந்ததா சொல்லப்படுறது. தமிழ் பாஷையை நன்னா திருத்தி அமைச்சது எதுக்குன்னா ஆழ்வார் திருவவதாரம் பண்ணி ஆழ்வார் திருவாரத்திலிருந்து இந்த திரவிட உபனிஷத் வரத்துக்காக தான் பண்ணாரோ என்னோன்ற மாதிரி நல்ல அன்பர்த்தமா இருக்குன்ற, நல்ல பொருத்தமா இருக்குன்ற சுவாமி. அதாவது நன்னா திருந்தின பாஷையா இருக்கு, சம்ஸ்கிருதம்னாலே சம்யக்கிருதம்னு சொல்லுவா, நன்னா திருந்தின பாஷையா இருக்குன்னு சொல்லுவா. அது மாதிரி இந்த திரவிட பாஷையா இருக்கக்கூடிய தமிழ் பாஷையை வந்து நன்னா ஆச்சரியமா திருத்தி அமைத்து அகத்தியம் அப்படின்னு அத தமிழ் பாஷைக்கு நெறிமுறைப்படுத்திய அகத்தியர் சுவாமி நம்மாழ்வாருடைய அந்த அவதாரத்தை உத்தேசியமா கொண்டுதான் இப்படி பண்ணாரோ என்னவோன்னு இங்க ஆச்சரியமா சுவாமி குறிப்பிடுறார். அப்படிப்பட்ட தாமிரபர்ணி நதிக்கரை ரொம்ப மிகவும் அதாவது ஆச்சரியமானது எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப தெளிந்தது அப்படின்னு இங்க சொல்ற, அதாவது முத்துக்கள்ல எப்படி உருவாருதுன்னு லோகத்துல சொல்லும் பொழுது சிப்பிக்குள்ள வந்து நல்ல தீர்த்தம் போய் அது பலகாலம் தங்கி முத்தா ஆறுதுன்னு சொல்ற மாதிரி ஹம்சங்களுக்கு முத்து ரொம்ப பிடிக்குமா. இந்த அன்னப்பறவை தானே தூது போறது ராமன் தேர்ந்து பிராட்டி கிட்ட. அப்ப இந்த ஹம்சத்து கிட்ட சொல்ற, நீ தாமிரபர்ணி ஜலத்தை நீனே நேரா சாட்டுலாம், உன்னுள்ளேயே முத்து உண்டாயிடும், அந்த அளவு அது வந்து பாவனமானது அப்படின்னு ஆச்சரியமா தாமிரபர்ணியினுடைய மகத்துவத்தை சொல்ற. நீங்க உடனே எடுத்துக்கலாம், தாமிரபர்ணிய சொல்றாருனாலே ஆழ்வார் தான். அப்ப ஆழ்வார்னாலதான் தாமிரபர்ணி வந்து பெருமைப்பட்டது அப்படின்னு சொல்ற அளவு தமிழ் புலவர்கள் எல்லாருக்கும் ஆழ்வார் சிகரம் வைத்தா போல அவளுக்கெல்லாம் கைடு எழுதினவர். அவள்லாம் வந்து இன்னைக்கு தமிழ்ல புஸ்தகம் எழுதுறான்னா ஆழ்வாருக்கு அப்புறம் அந்த கமநாட்டு ஆழ்வான், ஆழ்வாருக்கு அப்புறம் இருக்கிற யாரா இருந்தாலும் இந்த பிரபன்ன சந்தான கூட்டத்தரான நம்மாழ்வார் தொடங்கி அதுக்கப்புறம் வந்த தமிழ்ல யாரா இருந்தாலும் ஆழ்வார் தான் கைடு எழுதியிருக்கார் தெளிவா. இந்த பக்தி இலக்கியம் தமிழை வளர்த்தது வந்து பக்தி தான், அதுல ஒன்றும் நமக்கு சந்தேகமே கிடையாது. நம்ம ஆழ்வார்கள் எவன் பரபிரம்மம், அவரை எப்படி நாம் அடைய வேண்டும், அடைந்தால் வரக்கூடிய பலன் என்ன, இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா தங்களுடைய திவ்ய பிரபந்தங்கள்ல ஆச்சரியமா சொல்லியிருக்கார். அத நம்மாழ்வார் எப்படி ஆச்சரியமா சொல்லியிருக்கார்ன்றத சொல்றதுக்காகவே சுவாமி இந்த ஹம்சதந்தேசத்துல இந்த ஸ்லோகத்தை போட்டு தாமிரபரணி நதி ரொம்ப பாவனமான தாமிரபரணி நதி, அந்த தாமிரபரணி நதியில நீ வந்து நேராவே வந்து அத பானம் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஹம்சத்துக்கு சொல்ற மாதிரியான ஸ்லோகம். இது வந்து போன விஷயத்துக்காக அப்படியே கண்டினியூவேஷனுக்காக தாமிரபரணியினுடைய விருத்தாந்தமா சொன்னேன். இப்ப இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது நம்மாழ்வாரினால அருளி செய்யப்பட்ட பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி எப்பொழுதும் பிடையற 1092 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகம் தன்னில் எழில் குருகை வருமாறா இறங்கு நீ ஏன சுவாமி தேசிகன் பிரபந்தசாரத்துல அனுபவித்தா போல 1102 பாசுரங்கள் இருக்கு. அத 10 பத்துக்களா பிரிப்பா, ஒரு ஒரு பத்துக்கள்லயும் தலா இந்த 110 110 110 கணக்குல பாசுரங்கள் வந்துடும். ஏன்னா ஒரு ஒரு பதிகத்திலையும், அதாவது ஒரு ஒரு 100 பாசுரங்கள்லயும் அத 10 10 வந்து பிரிச்சிருப்பா. ஒன்னொன்னுத்திலையும் 10 பாசுரம் ஒரு பலஸ்ருதி இருக்கும். அப்ப 11 × 10 110, இந்த 110 ஒரு 10 சொல்லுவான் திருவாய்மொழியில. முதல் 10 அப்படின்னா முதல் 100 பாசுரங்கள்னு அர்த்தம், ரெண்டாம் 10 அப்படின்னா அடுத்த 100 பாசுரங்கள்னு அர்த்தம். இந்த மாதிரி 10 10 அதுல ஒவ்வொன்றையும் தசகம் தசகம் என்று சொல்லுவார்கள். ஒரு ஒரு 10 இருக்கிற முதல் தசகம், ரெண்டாம் தசகம், மூணாம் தசகம் என்று தசகங்களா பிரிச்சு, எப்படி வேதத்துல வந்து 7 அத்தியாயங்கள் கொண்ட தைத்திரியத்தை வந்து பிரசனங்களா பிரிச்சு, பிரசனங்களை அனுவாகங்களா பிரிச்சு, அனுவாகங்களை பஞ்சாதிகளா பிரிச்சு உள்ள அப்படியே பிரிஞ்சுட்டு போறதோ, அந்த மாதிரி ஆழ்வாருடைய திரமிட உபனிஷத்தும் அதே மாதிரி உட்பிரிவுகளை பல கொண்டது. அப்படி இருக்கக்கூடிய இந்த திருவாய்மொழி, இந்த திருவாய்மொழியை ஆழ்வார் அருளி செய்ததற்கு மிகவும் முக்கியமான ஒரு காரணம் உண்டு. அதாவது விஷ்ணு புராணம் என்கின்ற புராணத்துல பராசர மகர்ஷி மைத்ரேய பகவானுக்கு அருளி செய்தர், கலவு ஜெகத்பதி விஷ்ணு சர்வம் சர்வசிரஷ்டாரம் ஈஸ்வரம் நார்ச்சயிஷ்யந்தி மைத்ரேய பாஷண்டி, அதாவது மக்கள் வந்து ரொம்ப பாஷண்டிகளா ஆயிடுவாளாம், பாஷண்டோபகதா ஜனாகா பாஷண்ட உபகதா ஜனாகான்னு மக்கள் வந்து எம்பெருமான் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீ விஷ்ணுவை அடையிறதிலிருந்து விலகி துர்மார்க்கங்களா இருக்கக்கூடிய பல தவறான மார்க்கங்களை அடைந்து பல பேர் வந்து அந்த மார்க்கங்களுக்கு வழி போட்டு தருபவர்களா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ற நார்ச்சயிஷ்யந்தி மைத்ரேய, யாரும் எம்பெருமான அர்ச்சனையே பண்ண மாட்டாளா இந்த கலியுகத்துல, அப்படி பாபிஷ்டமான ஒரு கலியுகம் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட கலியுகத்துல எம்பெருமான் வந்து நம்மாழ்வாரு அவதாரம் பண்ண வச்சிருக்காருன்னா நமக்கு எல்லாம் பெரிய கட்டாட்சம் தான் உண்மையிலேயே. ஏன்னா விஸ்வசேனே நியத்த சமத்தாத்மைஸ்வரியம்னு சுவாமி பாஷ்யக்காரர் வந்து எப்படி வந்து தன் கத்தியத்துல அவதரிச்சாரோ அந்த அந்த விஸ்வசேனருடைய திருவவதாரமாகவே சுவாமி நம்மாழ்வார் அவதாரம் பண்ண, அப்படி அவதாரம் பண்ணதனுடைய முக்கியமான காரணம் எம்பெருமான் திருவடிய அனைவரும் பற்றி முக்தி அடைய வேண்டும் அப்படின்றதுதான் ஒரே காரணம். அதாவது ஏன் முக்தி அடையணும் அப்படின்ற கேள்விக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு கதையை ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்ட வந்து அழைச்சார். அதாவது இந்த சம்சாரம் எப்படிப்பட்டது, சம்சாரம்னா ஆத்துல இருக்கிற மாமிய சம்சாரம்னு சொல்ல வேண்டாம், அதனால சம்சாரம்ன்றது இந்த உலகியல் வாழ்க்கை, இந்த உலகியல் வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு திருக்குழந்தை ஆண்டவன் சாய்ச்சான். அதாவது ஒருவன் ரொம்ப தாகம் எடுத்தவனா இருந்தானா, அந்த தாகம் எடுத்தவன் ஒரு பெரிய கணத்தை பார்த்தானா, அந்த கணத்துல வந்து படி இருந்துதான் கட கட கட கடன் இறங்கினானா, அந்த படியில இறங்கி பார்த்தா கீழே தீர்த்தம் சாப்பிடலான்னு பார்த்தா ஒரு பாம்பானது அந்த தண்ணிக்கு ஓரத்துல இருந்துதான். இவன் பார்த்தா ஐயோ இந்த பாம்பு இருக்கே எப்படி போறது, தண்ணி பாம்பு இல்ல சாதா பாம்பு இல்ல விஷப்பாம்பு, இப்ப பார்த்தா அவ்வளவுதான் தீர்த்தம் சாப்பிட முடியாது ரொம்ப தாகத்துல வேற தவிக்கிறேனே அப்படின்னு. சரி மேல ஏறி வெளியில போய் வேற ஏதாவது கிணற பாக்கலாம்னு பார்த்தா மேல அதுக்குள்ள ஒரு புலி வந்து நின்றுட்டு இருந்தான். அட என்னடா அது மேல வந்து புலி இருக்கு, கீழே பாம்பு இருக்கு, நடுவுல மாட்டின்ட்டோமே அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த மரத்து பக்கத்துல, அந்த கணத்து பக்கத்துல ஒரு மரம், அந்த மரத்துல ஒரு தேனடை, அந்த தேனடையிலிருந்து தேன் சொட்டின் இருந்துதான். அந்த தேனை வந்து இவன் சாட்டு தன்னுடைய அந்த தாகத்தை அடைக்கின்ற மாதிரி இந்த சம்சாரம் எவ்வளவு கொடுமையானதுன்னா, நம்ம இருக்கிற வந்து சம்சார ஆழ்வாரே ஒரு இடத்துல சொல்றேன், இரண்டாம் பத்துல, மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடியை அடைந்துள்ளம் தேறி ஏரிலின்பத் திருவள்ளம் யான் மூழ்கினன் பாரி பாரி அசுரர்தம் பல்குழாங்கள் நீரட அப்படின்னு ஆழ்வாரே சொல்ற. மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து, அப்படி மாறி மாறி பல பிறப்பு, ஒரு எல்லா பிறப்பும் மனுஷ பிறப்பே முதல்ல கிடையாது. அப்ப நான்கு வகையான பிறவிகள், அதாவது நான்கு வகையான பிரிவுகள் இருக்கு, தேவ மனுஷ்ய திரியக்கு தாவர, அதாவது தேவர்கள் மனிதர்கள், அதே மாதிரி மிருகங்கள் தாவரங்கள் அப்படின்னு நான்கு வகையான பிறப்புகள். எதுல எதுல எத்தனை தரம் பிறந்தோம்னு தெரியாது. அப்படி நாம பிறந்து பிறந்து உழன்று கொண்டே இருக்கக்கூடிய சம்சாரம். சரி, சம்சாரம் ரொம்ப நன்னா இருந்தாவது இங்க இருக்கலாம், அப்படியும் இல்ல. எப்படிப்பட்ட சம்சாரம்னா, சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேஷ பாஜனம். சம்சார சாகரம்ன்றது கோரமானது, பல பல கிளேசங்கள், கிளேசம்னா கஷ்டங்கள், பற்பல கஷ்டங்கள். அதாவது பாஷ்யக்காரர் வந்து, அதாவது ராமானுஜர் தன்னுடைய கத்தியத்துல அருளி செய்யும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா அருளி செய்வர். எப்படிப்பட்ட கஷ்டங்கள்னா, ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்விக சுகதுக்க ததிதரோபேக்ஷணீய விஷயானுபவ ஞான சங்கோச ரூப. அதாவது ஆத்தியாத்மிகம் என்றும் ஆதி பௌதிகம் என்றும் ஆதி தெய்விகம் என்றும் இப்படியாக மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய கிளேசங்கள், கஷ்டங்கள். ஆத்தியாத்மிகம்னா அதாவது மூணு மூணு மூணு வகையான கஷ்டங்களை சொல்றார். ஒண்ணு மிருகங்கள்னால நமக்கு ஏற்படக்கூடியது, இயற்கையினால ஏற்படக்கூடிய பூகம்பம் சுனாமி அதே மாதிரி இத்தியாதி இயற்கையினால வரக்கூடிய பேரிடர்கள். மூன்றாவது நம்ம உடம்புலயே ஏற்படக்கூடிய பற்பல வியாதிகள். இப்படி மனுஷால் எல்லாரும் இந்த மூணுத்துல ஒரு கஷ்டமாவது பட்டுகிட்டே இருப்பான். சில பேருக்கு மூணுமே கிடைக்கும், அது வந்து போனஸ். சில பேருக்கு போனஸா இருக்கும், சில பேருக்கு ரெண்டு இருக்கும், சில பேருக்கு ஒன்னு இருக்கும், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அவாவா கர்மா அப்படி. ஆனா இருந்தே அப்படி இருக்கக்கூடிய இந்த சம்சாரம், இப்படிப்பட்ட சம்சாரத்துல ஆழ்வார் அவதரிச்சு எம்பெருமானுடைய ஒரு சங்கல்பத்தினால இந்த மனுஷர்கள்லாம் எத்தனையோ வேதங்கள்லாம் நம்ம கொடுத்து, பற்பல சாக்கைகள் கொண்ட வேதங்கள் கொடுக்கப்பட்டு, சாஸ்திரங்கள் இதிகாசங்கள் கொடுக்கப்பட்டு, புராணங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டும் இவர்களை நன்னா திருத்தக்கூடிய ஒரு பிரபந்தம் இல்லையேன்னு எம்பெருமான் வியசனப்பட்டுதான் ஆழ்வார் அவதரிப்பித்து இந்த திருவாய்மொழிய ஆழ்வார் திருவாக்கிலிருந்து வர வைப்பு. அதுதான் உண்மை, வேற எதுவுமே கிடையாது. அதே மாதிரி திருவாய்மொழி ஏதோ உட்காந்து ராத்திரி தமிழ் டிக்ஷனரிய பக்கத்துல வச்சுட்டு கம்போஸ் பண்ண ஒர்க் கிடையாது. உட்காந்து இருக்கிற வார்த்தையெல்லாம் மானே தேனே பொன்மானேன்னு சேர்த்து ஆழ்வார் பண்ற அந்த மாதிரி பிரபந்தங்கள் இல்ல. மத்தவெல்லாம் பண்றது நீச்சர்களான, அதாவது சுவாமி அழகா சொல்வேர், எப்படிப்பட்டவன்னா ஊர்ல இருக்கிற சதாம்ச பாலனகலா துர்வாரகர்வா நல சுப்யத் சுத்ர நரேந்திர சாடுருஜனா தன்யான் நமன்யாமகே என்ன தேசியம் வந்து வைராக்கிய பஞ்சகத்துல. அதாவது இந்த தேசத்துல நூறுல ஒரு பங்கு ஆள்றவன ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துட்டு இருக்கேளே, எல்லா லோகங்களுக்கும் அண்ட சராசரங்களுக்கும் ஏகாதிபத்தியமா ஒரே ஒரு அதிபதியா எழுதிருக்கான் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன். அவனை புகழாம இவாளெல்லாம் புகழ்ந்து இருக்கே, அந்யாம் நமன்யாமகேன்னர், நான் அவாளெல்லாம் சேவிக்கவே மாட்டேன், இந்த ராஜாக்கள் எல்லாம் பாடி நமக்கு என்ன போறது, எல்லாரும் பெருமாளை சேவிங்கோள்னு பெரியாழ்வார் சொன்ன மாதிரி, பண்டை குலத்தை தவிர்ந்து தொண்ட குலத்தில் பண்டை குலத்தை தவிருங்கள். அதாவது மத்ததெல்லாம் சேவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து யார் வந்து காரணமோ அவனை சேவிங்கோ அப்படின்னு பெரியாழ்வார் வந்து பல்லாண்டுல சொன்ன மாதிரி அவ்வளவு ஆச்சரியமான ஒரு திவ்ய பிரபந்தத்தை நமக்கு அருளி செய்தார் சுவாமி நம்மாழ்வார். அது மாத்திரம் இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, வேதங்களுடைய திரண்ட பொருளை வேதவியாச பகவான் சூத்திரங்களா அருளி செய்தார். சூத்திரங்கள்னா சின்ன சின்ன வரிகள்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அருளி செய்யும் போது உபனிஷத்து எல்லா உபனிஷத்தினுடைய தொகுத்த ஒரு அர்த்தமா அருளி செய்தார். அதுல அவர் சொல்லும் பொழுது காரணம் து தியா அப்படின்னு சொல்றேன், எது காரண வஸ்துவோ அதை தியானியுங்கள் அப்படின்னு அவரே சொல்ற. அப்ப எல்லாரும் தேடுறா, இது காரண வஸ்து சுவாமி, யார் இந்த உலகத்திற்கு காரணம், யார் படைச்சா, என்ன ஏது அப்படின்னு தேடும் பொழுது இந்த பிக் பேங் தியரி, அந்த தியரி, இந்த தியரின்னு சொல்லி மக்களை வேற ஒரு பக்கம், அது வேற திசை திருப்புதல் பண்ணிட்டு இருக்கா. யாருமே படைக்கல அப்படின்னு. அதாவது பகவானே வல்ல ஹைஜாக் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா பகவானே எடுத்துருவான். பகவானை எடுத்து எதோ தியரி எல்லாம் சொல்லி நம்மளை ஏமாத்துறது இதெல்லாம் கிடையாது. எம்பெருமான் வந்து இந்த அத்துணை லோகங்களையும் அவன்தான் படைச்சான்றத ஆழ்வாரே ஆச்சரியமா வந்து தன்னுடைய பிரபந்தத்துல சொல்லும் பொழுது, நாரணன் முழுவே உலகுக்கும் நாதன் வேதமயன் காரணம் கிரிசை கருமம் இவை முதல்வன் எந்தை அப்படின்னு ஆழ்வாரே சொல்லிட்டார். இது வேதத்துல சொல்லப்பட்ட விஷயம்தான். நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரஹ, நாராயணன் தான் பரபிரம்மம்னு தியானம் பண்ணக்கூடியவன் நாராயணனே அப்படின்னு அடித்து அழுத்த திருத்தமாக சொல்லப்பட்ட விஷயம் வந்து எம்பெருமானை தான் உபாசிக்கணும் அப்படின்றது. இத வந்து வேதவியாச பகவானே 18 புராணங்கள் அருளி செய்ததுக்கு அப்புறம் பற்பலவர் வந்து 18 புராணங்களை அருளி செய்திருக்கே யாரை வந்து காரணமா நம்ம தியானிக்கணும்னு சொல்லும் பொழுது, வேதாச்சாஸ்திரம் பரம் நாத்தின தெய்வம் கேசவாத்பரம், வேதத்துக்கு மேல ஒரு சாஸ்திரமும் இல்ல கேசவனுக்கு மேல ஒரு தெய்வமும் கிடையாதுன்னு மற்பல சாஸ்திரங்கள் ஆலோக்கிய சர்வ சாஸ்திராணி விசாரியச்ச புனப்புனா, அதாவது திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி சாஸ்திரங்களையே பார்த்து கொண்டிருந்த அந்த வேதவியாச பகவான் அருளி செய்தார். அதை ரொம்ப ரொம்ப சுலபமா ஆழ்வார் நம்ம கண் முன்னாடி எடுத்துன்னு வந்து, சோராதய பொருட்கும் ஆதியாம் சோதிக்கே ஆராத காதல் குருகூர் சடகோபன் அப்படின்னு ஆழ்வாரே சொல்ற. ஆதியாம் சோதியானவன் ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தன் தான் அப்படின்னு, சோராத எப்பொருட்கும் ஆதியாம் சோதிக்கே ஆராத காதல் குருகூர் சடகோபன் அப்படின்னு அருளி செய்யற மாதிரி சுவாமி தேசிகனும் இதே கருத்தை வந்து, காரணமாய் வீராகி அனைத்தும் காக்கும் கருணை முகில் கமலையுடன் இலங்குமாறும் நாரணனார் வடிவான உயிர்கள் எல்லாம் நாம் என்று நல்லடிமை கேட்குமாறும் அப்படின்னு அமிர்தரஞ்சனியில சுவாமி சாய்க்கிறார் இதே விஷயத்தையே. அப்ப யார் ஜெகத்பதி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் அவனை நாம தொழுது அவனை சேவிச்சு அவன்கிட்ட சரணாகதி பண்ணி இந்த மோக்ஷத்தை அடைய முடியும். மோக்ஷம்ன்றது நிரதிசயமான ஆனந்தம், அந்த எம்பெருமான நாம அனுபவிச்சுட்டே இருக்க போறோம். பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமே அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி, பல்லாண்டு பாடிண்டு சாமகானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரே லோகம் நித்திய ஆனந்தமான லோகம், எந்த கஷ்டமும் கிடையாது. இந்த மாதிரி இங்க இருக்கிற ஒரு கஷ்டம் கூட இல்ல. ஆறாவதே அடியேனுடலும் நின்பால் அன்பாயே அப்படின்னு அந்த ஆறாவது அமுதத்தை அனுபவிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு லோகமா இருக்கக்கூடியது அந்த ஸ்ரீவைகுண்டம். அப்ப இப்படிப்பட்ட எம்பெருமான நமக்கு தன்னுடைய திவ்ய பிரபந்தங்கள்ல மூலம் காண்பித்து கொடுத்தவர் சுவாமி நம்மாழ்வார். அப்ப இவர் அருளி செய்த 4 பிரபந்தங்கள்ல திருவாய்மொழிக்கு இருக்கிற ஏற்றம் நல்லா தெரியுது இதுலேருந்து. அப்ப இந்த ஆழ்வார் அருளி செய்த இந்த திரமிட வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாய்மொழியினுடைய பிரபாவத்தை சமாக்கியா பத்ததின்ற பாதுகாசகஸ்திரத்தினுடைய 2வது பத்ததியில, திரமிடோபனிஷன் நிவேச சூன்யான அபிலக்ஷ்மி ரமணாய ரோச்சயிஷ்யன் திருவமாவிஷதி ஸ்ம பாதுகா ஆத்மா சடகோபஸ்வயமேவ மாலனீய அப்படின்னு சமாக்கியா பத்ததியில 2வது ஸ்லோகத்துல சுவாமியே அருளி செய்யற. ஆழ்வார் நமக்கு 2 வகையா உபகாரம் பண்றார் அப்படின்னு தேசியம் சொல்ற. ஒன்னு திரமிடோபனிஷத்து அப்படின்ற இந்த உபனிஷத்தை நமக்கெல்லாம் வந்து அருளி செய்யறதுக்காக ரொம்ப ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கக்கூடிய உபனிஷத்து இந்த திரமிடோபனிஷத்து. இத நமக்கெல்லாம் ஆழ்வார் வந்து தன்னுடைய யோக திசையில சாட்சாத்தரித்து அதை அப்படியே நமக்கெல்லாம் அருளி செய்தார். அதனாலதான் ஆழ்வார்த்த சொல்லும் பொழுது சம்ஹிதாம் திருஷ்டவந்தம்னு சுவாமி பாதுகாசகஸ்திரத்துல சம்ஹிதைகளை ஆழ்வார் ரிஷிகளை போல சாட்சாத்தரித்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது இவரும் ரிஷி பிராயரே அப்படின்னு சொல்லப்படுறது. ஏற்கனவே நம்ம போன ஸ்லோகத்துல பார்க்கும்பொழுது பட்டரும் இப்படியே அனுபவிச்சார், ரிஷிம் ஜுஷாமகே அப்படின்னு அனுபவிச்சார் பட்டரும். அப்ப அப்படிப்பட்ட ரிஷி பிராயர் ரிஷிகள்லாம் எப்படி வேதத்தை கண்டார்களோ, எப்படி எழுதா கிளவியோ வேதம், அதை போல தமிழ்ல எழுதா கிளவி ஆழ்வாருடைய திவ்ய சுக்திகள். அப்ப இதுல இருக்கக்கூடிய ஒரு இந்த செந்தமிழ்ல இருக்கக்கூடிய ஆச்சரியமான இந்த திருவாய்மொழியினுடைய பிரபாவத்தை இந்த ஸ்லோகத்துல சொல்லி அதை கூட அதிகரிக்க முடியாதவ, அதாவது திருவாய்மொழி எல்லாரும் சேவிக்கலாம் எல்லாரும் கத்துக்கலாம். சரி சுவாமி, அதை கூட ஒருத்தர் கத்துக்காத வர்றிருக்க, அப்ப அவருக்கு ஆழ்வார் அருள் செய்தார், நிச்சயமா அவருக்கும் அருள் பண்ணினார் அப்படின்றத சுவாமி இங்க காமிக்கிறார். அது எப்படின்னா, இந்த திரமிடோபனிஷத்து திரமிடோபனிஷத்துன்னு சொல்லக்கூடியது திருவாய்மொழி. இது ஒரு ஸ்துதி ரூபமா இருக்கக்கூடிய ஒரு பிரபந்தம், அதாவது எம்பெருமானை துதிக்கக்கூடிய ஒரு பிரபந்தம். ஆழ்வார் முதல்ல தனக்கு உபகாரம் பண்ணார்னு சொன்னார் தேசிகன் முன்னாடி ஸ்லோகத்துல. இப்ப சொல்றார், ஆழ்வார் திரமிடோபனிஷத்தை அருளி செய்ததுனால எல்லோருக்கும் உபகாரம் பண்ணி சடஜித் ஆயிட்டார். அதாவது அவருக்கு மட்டும் உபகாரம் பண்ணா நாம அவரை சேவிக்க வேண்டிய அவசியம் இல்லாம போயிடும். அப்ப நமக்கும் உபகாரம் பண்ணார்னா இன்னி வரைக்கும் திருவாய்மொழி இருக்கிறதுனால ஆழ்வார் எந்த மயர்வர மதிநலம் மருளினன் எவனவன் அப்படின்னு அந்த மயர்வர மதிநலத்தினால ஏற்பட்ட அந்த பாசுரங்கள் இன்னி வரைக்கும் நாம சேவிச்சுட்டு இருக்கிறதுனால நாம ரொம்ப ரொம்ப தெளிவா எம்பெருமான் திருவடியை பற்றறோம். அப்ப நம்ம மனசுல இருக்கக்கூடிய சடம், சடம்னா தீய எண்ணங்கள், தீய குணங்கள், அதெல்லாம் அழிந்து வேதத்திற்கு தப்பான விளக்கங்கள் எல்லாம் நம்ம மனசை விட்டு அழிந்து ஆழ்வார் எப்படி சொன்னாரோ, அடித்தளமும் தாமரையே, அதாவது எம்பெருமான் எப்படி எழுதிருக்கான்னு சொல்லும் பொழுது அவன் சுட்டுரைத்த நண்பனும் திருமேனி ஒளியொவ்வாது அப்படின்னு சொல்ற அந்த ரீதியில எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம் எப்படி இருக்கு, எம்பெருமான் பிராட்டியினுடைய எப்படி சேர்ந்திருக்கான் என்ற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி வைகுண்டம்ன்றது ஒரு சத்தியமான லோகம்னு சதாபஷ்யந்தி சூரையஹான ஸ்ருத்தியர்த்தங்கள் வேதத்துல சொல்லப்பட்ட அத்துணை அர்த்தங்களையும் எடுத்து நமக்கு சொன்னது பெரும் பாக்கியம் நமக்கெல்லாம். அப்படி ஆழ்வார் சொன்னதுனால நம்மளுடைய சடத்தையும் ஜெயிச்சுட்டார் ஆழ்வார். அதனால அவருக்கு சடகோபகா அப்படின்றது நன்னாவே பொருந்தும். இப்ப அதாவது முன்னாடி தனக்கு மட்டும் அருள் செய்தார், இப்ப நமக்கும் அருள் செய்து எல்லோருக்கும் அருள் செய்து அவர் சடகோபராயிட்டார். இந்த பிரபந்தம் அருள் செய்ததுனால இன்னி வரைக்கும் ஆழ்வாரனுடைய புகழ் மங்காத நம்ம கிட்ட இருந்துட்டே இருக்கு. அதனாலதான் சுவாமி தேசிகன் சாய்க்கும் பொழுது தனித்தெருமாள் தாளில் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாலே. இல்ல சடகோபன் அருளினாலேனா என்ன, சடகோபன் சொல்லி வைத்த அந்த வார்த்தையா இருக்கக்கூடிய அந்த திருவாய்மொழி எம்பெருமானுடைய திருவடியில நம்ம தலையை கொண்டு போய் வைத்து நம்ம சரணாகதி பண்ணி அவனுடைய திவ்ய ஆக்ஞைய, அதாவது எம்பெருமான் எந்த சரம ஸ்லோகத்துல சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ, என் ஒருவனையே சரணமாக அடைன்னு சொன்னானோ அந்த சரணமாக அடையக்கூடியத ஆழ்வார் அழகா, அகலகில்லேன் இறைவன் அலர்மேல் மங்கை உரைமார்பா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையா என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு ஆழ்வாரும் சரணாகதி மார்க்கத்தை ஆச்சரியமா காண்பிச்சார். எம்பெருமான் காண்பித்ததை விட சுலமா இருந்தது, எம்பெருமான் காண்பிச்சதை விட எஃபெக்டிவா இருக்கு ஆழ்வார் காண்பிச்சதுதான். என்னவோ எம்பெருமான் அதனாலதான் வந்து ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் அவதரிப்பித்து தன்னுடைய அந்த சித்தாந்தத்தை ரொம்ப நிலைநிறுத்துறானோ என்னவோ. அப்படி முதல் விஷயமா நம்ம நம்மளுடைய சடத்தை எல்லாம் ஜீச்சுட்டார் அப்படின்னு சொல்லி ஷடஜித்து அப்படின்ற திருநாமம் ஆழ்வாருக்கு ஏற்பட்டது. அப்படிப்பட்ட மானனீயர் ஆழ்வார், மானனீயர்னா போற்றுதலுக்குரியவர் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற. அதே மாதிரி சுவாமி ஸ்ரீபாஷ்யகாரர் சில அந்திம திசையில சில கட்டளைகளை எல்லாம் பிறப்பிக்கிறார் தன்னுடைய சிஷ்யாளுக்கு. அதுல முதல்ல ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்தித்து செல்றார். அது முடியாதவா என்ன பண்ணணும் அப்படின்னா அருளி செயலை வாசித்து பிரவர்த்திப்பித்தனும் அப்படின்ற அருளி செயல் அப்படின்னா ஆழ்வார்கள் தமிழ்ல தென்மொழியாம் தேன்மொழியில ஆச்சரியமா அருளி செய்திருக்கக்கூடிய இந்த பிரபந்தங்கள், இதை நாம வந்து நன்னா வந்து ஒரு சதாச்சாரியன் பக்கல்ல பகவத் விஷயத்தை நன்னா, அதாவது திருவாய்மொழிக்கு ஏற்பட்ட வியாட்சியானத்துக்கு பகவத் விஷயம்னு பேர், அந்த திருவாய்மொழிக்கு ஏற்பட்ட அந்த கமெண்ட்ரி, அதாவது ஆறாயிரப்படி திருவாராயிரப்படின்னு சொல்லுவார் ராமானுஜரே சாட்சாத்து நியமிச்சது திருவாராயிரப்படி. அப்படி பிள்ளான் வந்து சாய்ச்சா அந்த திருவாராயிரப்படியை சேவிச்சா அந்த ஆழ்வாருக்கு ஏற்பட்ட அந்த மயர்வர மதிநலம், ஆழ்வாருக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் எல்லாம் நமக்கு ஏற்பட்டு அப்படி அந்த ஆச்சாரியால் வந்து ஏற்படுத்தி வச்சிருக்கா அந்த திருவாராயிரப்படிய. அப்படி ராமானுஜரே தன் திருவாக்குனால மலர்ந்ததுதான் வந்து பிள்ளான் வந்து பட்டோலை பண்ண, பட்டோலை பண்றதுன்னா எழுதி பின்னாடி ராமானுஜர் திருவடியில சமர்ப்பிச்சாருன்னு சொல்லப்படும். அப்படி இருக்கக்கூடிய அந்த திருவாராயிரப்படியில இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லா பறக்க காய்க்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் அடுத்தடுத்த உபன்யாசங்கள்ல நல்லா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அடுத்த விஷயம் என்னன்னா இந்த அருளிச்செயல வாசித்து பிரவர்த்திப்பிக்கணும்னு ராமானுஜருடைய ஒரு ஆக்ஞியை இருக்கிறதுனால பாஷ்யகாரர் ஆக்ஞியை நம்ம எல்லாம் சிரமேற்கொண்டு இதை சேவிக்கணும்ன்றது நல்லா தெரியும். ராமானுஜாரி திவ்யாஜ்யா வர்த்ததாம் அபிவர்த்ததம், ராமானுஜர் என்ன ஆக்ஞியை பிறப்பிச்சாரோ அதை நம்ம சிரசா விரிச்சு தலைமேற்கொண்டு செய்து கொண்டே இருக்கணும்ன்றது நம்ம சம்பிரதாயத்துல ஒரு மரபு. அப்ப அப்படி எல்லா விஷயங்களையும் இதிகாசங்கள் புராணங்கள் வேதங்கள் எல்லாவற்றிலும் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் திரட்டி எல்லாருக்கும் எல்லாரும் சேவிக்கக்கூடியதா மாதிரி. அதாவது வேதங்கள் சில பேராலதான் சேவிக்க முடியும், சில பேருக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது. இப்ப அவளெல்லாம் எப்படிதான் இந்த எம்பெருமான அடையிறது? இப்ப அவளுக்கெல்லாம் அடையும் வண்ணம் ஆழ்வார் அருளி செய்த இந்த பிரபந்தம் மக உபகாரமா இருக்கு. அப்படி கூட உபகாரமா இருந்த பிரபந்தத்தை கூட சில பேர் சேவிக்கிறது இல்ல அப்படின்ற திரமிடோபனிஷத்து நிவேச சூன்யா, அதை கூட சேவிக்க முடியாதவா இருக்கா லோகத்துல? இது அத்தனை ரகசியார்த்தங்கள் எல்லா அர்த்தங்களையும் பொதித்து ஆழ்வார் சொல்லி இருந்தும் அதை சேவிக்கிறதுக்கு மனுஷியா இல்ல, இல்ல சேவிக்க முடியாதவா சில பேர் இருக்கான்னு வச்சுக்கோ. அப்ப அவர்களுக்கு என்ன உபாயம் அப்படின்னு பார்த்தா ஆழ்வார் பார்த்தாராம், சரி இது சரிபட்டு வராது, பெருமாள் நம்மளை வந்து அனுப்பிச்ச ஒரு முக்கியமான காரியம் நிறைவேறியாகணும், அதனால இந்த தமிழ் பாஷையை தெரியாதவாளுக்கும் அதே நேரத்துல இந்த பாஷையில தெரிஞ்சவாளுக்கும் இன்னும் இதை சேவிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல ஊற்றம் வர வேண்டும். ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாயின்னு சுடர், அப்படி ஆழ்வாருடைய பாசுரம் நல்ல ஊற்றமா இருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய அந்த பாசுரத்தை சேவிக்கிறதுக்கு ஒரு அனுகிரகம் வேணும் இல்லையா? அது ஆழ்வாரே பெருமாள் கோவில்கள்ல சட்டாரியா இருந்து பண்றாராம். சட்டாரின்றது எம்பெருமானுடைய பாதுகைகள். அந்த பாதுகைகள்ல தானே ஆத்மாவாக இருந்து அந்த பாதுகைகளாக இவர்கள் தலையிலே பதிந்து இவர்களுக்கு இந்த திருவாய்மொழி ஞானம் வந்து இதுல சொல்லப்பட்ட எம்பெருமானுடைய ஞானம் வரும்படி அனுகிரகம் பண்றாரு. அப்ப பாருங்க, திரமிடோபனிஷத் நிவேச சூன்யா, இதை சேவிக்க முடியாதவாளுக்கும். அப்படி லக்ஷ்மி ரமணாய ரோஜேஷ், லக்ஷ்மி ரமணன் திருவடிக்கு இவர்களை சேர்க்கணும்ன்ற ஒரு காரணத்தினால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆவிஷதிஸ்ம பாதுகாத்மா, பாதுகா ஆத்மாவா ஆவிஷனம் பண்ணி, அதாவது அதுல அந்த பாதுக ஆத்மாவா ஆகி துருவம், இந்த அர்த்தம் வந்து நன்ன ஸ்திரமா, இந்த விஷயம் தான் உண்மை. அதாவது ஆழ்வார் வந்து இந்த பாதுகாத்மாவா ஆனதுதான் சத்தியமான விஷயம். ஏன்னா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும், எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக இப்படி ஒரு அவதாரத்தை ஆழ்வார் எடுத்தார் அப்படின்னு சுவாமி ஆச்சரியமா சாய்க்கிறார். முதல் விஷயத்தை விட இது ரொம்ப ஆச்சரியமானது. திருவாயுமொழியை சேவிக்க முடியாதவா கூட ஸ்ரீஷடாரி சேவிச்சுக்கிறான். கோவில் போனா எல்லாருக்கும் ஸ்ரீஷடாரி தீர்த்தங்கள்லாம் உண்டு. அப்ப ஸ்ரீஷடாரியினுடைய அனுகிரகத்தினால ஆழ்வாரனுடைய கருணை நம்ம மேல வழிந்து அந்த கருணையின் அடிப்படையில நமக்கு பின்னாடி திருவாய்மொழியை சேவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சு, அது வழியா சரணாகத்தியும் பிராப்தமாகி எம்பெருமான் திருவடியை நாம் அடையறதுக்கு இவ்வளவு உபகாரம் ஆழ்வார் தவிர யாருமே பண்ண மாட்டோம். அப்ப ஆழ்வார் எந்த அளவு இறங்கி நமக்காக உபகாரம் பண்றார் அப்படின்றது இந்த ஸ்லோகம் நல்லா தெரிவிக்கும். இன்னொன்னு, ஆழ்வார் சம்ஸ்கிருத வேதத்திற்கு பண்ண உபகாரம், இத நித்ராஜ சப்தத்தின்ற ஒரு ஆச்சரியமான ஸ்தோத்திரபாடத்துல ராமானுஜர் மேல 74 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு பாமாலைய சுவாமி தேசிகன் சமர்ப்பிச்சிருக்க. அந்த பாமாலையில குரு பரம்பரையில இருக்கிற, அதாவது ஆச்சாரியர்கள் பரம்பரையில இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தரையா அதுல சேவிச்சுண்டே வரும் பொழுது நம்மாழ்வார ஸ்தோத்திரம் பண்ற, எஸ் எஸ் சாரஸ்வதம் சரோதோ வகுலாமோதவாசிதம் ஸ்ருதீனாம் விஸ்ரமாயாலும் ஷடாரிந்தம் உபாசனே அப்படின்னு நம்மாழ்வாரை ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது இப்படி சொல்ற. அதாவது இந்த நம்மாழ்வார்னால சம்ஸ்கிருத வேதங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய உபகாரம் என்ன அப்படின்னா, விவேத்தி அல்பஸ்ருதோ வேதோ மாமயம் பிரதரிஷ்யதி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில, யார் வந்து தன்னை தப்பாக அர்த்தம் பண்றானோ அவனை பார்த்து வேதமே பயப்படுறோம். விவேத்தி அல்பஸ்ருதா, அதாவது அல்பஸ்ருத்தினா வெறும் குறைவான ஞானம் படைத்தவன், சம்ஸ்கிருதத்துல ஏதோ ரெண்டு வார்த்தை தெரிஞ்சுண்டு அதை வச்சிருந்து நான் வேதத்துக்கு அர்த்தம் பண்றேன்னு போறவாளை பார்த்து வேதம் ரொம்ப பயப்படுறோம். தப்பு தப்பா தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் வச்சுட்டு தப்பு தப்பா அதை அர்த்தம் பண்றது, தனக்கு தெரிந்த லாஜிக்ஸ் நியாயங்கள்லாம் வச்சுட்டு அதை தனக்கேத்தா மாதிரி வளைக்கிறது, இப்படி எல்லாம் பண்றவாளை பார்த்து வேதமே பயப்படுறான். அப்படி பயந்துன்னு இருக்கக்கூடிய சம்ஸ்கிருத வேதத்தை காத்தது தமிழ் வேதம். எப்படி காத்தாருன்னு சொல்ற, இத்தனை நாள் இந்த சம்ஸ்கிருத வேதம் பட்ட பாடெல்லாம் ஆழ்வார் பார்த்துட்டும் அதை ரட்சிக்கும் பொருட்டுதான் இந்த தமிழ் வேதத்தை அருளி செய்த அப்படின்றது ஆச்சரியமா காண்பிக்கப்படுறது. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, புலையரமாக நின்ன புத்தோடு சமணம் எல்லாம் கலையர கச்சமாந்தர் காண்பரோ கேட்பரோ தான். சில மதங்கள் இருக்கு, பௌத்த மதம் ஜீன மதம், இந்த மதங்கள்லாம் வந்து வேதத்தையே ஒத்துக்காம வேதத்தை பழிக்கக்கூடிய மதங்கள். இந்த மதங்கள்லாம் ஆழ்வாரனுடைய பாசுரங்களை கேட்டு ஓடிவிடுச்சு. அதே மாதிரி மத்த மதங்களா இருக்கக்கூடிய குதிருஷ்டி மதங்களா இருக்கக்கூடிய அத்வைதாதி மத்த மதங்கள், அத்வைதம் சைவம் மத்த மதங்கள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஆழ்வாருடைய தேன் தமிழா இருக்கக்கூடிய வேத கருத்துக்களை கேட்டு அவளாலையும் ஒன்னும் பதில் சொல்ல முடியல. அப்படி ஆழ்வார் வந்து சம்ஸ்கிருத வேதத்தை ரட்சிச்சு அதுக்கு ஒரு பெரிய ஹாலிடே ஒன்று கொடுத்துட்டேன். போர் இத்தனை நாள் நீங்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்டேன். எஸ்ய சாரஸ்வதம் ஸ்ரோதோ வகுலாமோதவாசிதம் ஸ்ருதீனாம் விஸ்ரமாய அலம், அதுக்கு விஸ்ரமம் பண்ணி அதனுடைய மிகவும் அதுக்கு ஏற்பட்ட ரொம்ப சோகங்கள் இல்லாம அதுக்கு ஏற்பட்ட ஒரு பிரவாகங்கள்லாம் தீரும்படி ஆழ்வாரனுடைய தமிழ் பிரபந்தமானது அமைந்தது. அப்படிப்பட்ட ஷட்டாரின் தம் உபாசனையே, அப்படிப்பட்ட ஷட்டாரியை நான் உபாசிக்கிறேன் அப்படின்னு சுவாமி சொல்றாரு. அந்த ஆச்சரியமான இத்திராசக்தியில அது இங்க நினைவு கூறணும் நாம. ஏன்னா இந்த திரமிடோபனிஷத்து அப்படிப்பட்டது, சாமான்யமான திருவாய்மொழி இல்ல. திருவாய்மொழியுடைய பிரபாவம் எம்பெருமான் தாழ்ல தலை வைக்கணும்ன்றது மாத்திரம் காரணம் இல்ல. நாம வேதத்தை காப்பாற்றணும்னா கூட திருவாய்மொழியை அத்தியனம் பண்ணணும் அப்படின்றது நல்லா தெரியும். அதே மாதிரி தாத்பரிய ரத்னாவளின்ற ஆச்சரியமான ஒரு ஸ்தோத்திர பாடத்துல, அதாவது இதுவும் வந்து ஒரு ஒரு திருவாய்மொழிக்கு வந்து ஒரு ஒரு 10 திருவாய்மொழிக்கும் ஒரு ஸ்லோகம்னு அமைச்சு சுவாமி தேசிகனால சொல்லப்பட்டது. இந்த தாத்பரிய ரத்னாவளின்றது திரமிட உபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி, திரமிட உபனிஷத் தாத்பரிய ரத்னாவளின்னு சொல்லப்படுறது. இது வந்து எம்பெருமானுடைய 1000 குணங்களை 1000 பாசுரங்கள்னால இவர் அனுபவிச்சிருக்க, அந்த குணங்களை ஒரு ஒரு குணம் என்னென்ன சொல்றது, என்னென்ன குணம் அனுபவிக்கப்பெற்றது அப்படின்றத சுவாமி தேசிகன் அழகா ஒரு ஸ்தோத்திர ரூபத்துல பண்ணியிருக்க. அதுல வந்து இந்த ஆச்சரியமான விஷயம் சொல்லப்படுறது. முன்னுரையிலேயே இதை சொல்ற, எத்த திருத்தியம் ஸ்ருதீனாம் முனிகண விஹிதை எதிகாசை புராணை தத்ராசௌ சத்வசீம்ன ஷடமதன முனேஹே சம்ஹிதாம் சார்வபௌமீ. அதாவது இந்த ஷடமதன முனி, அதாவது நம்மளுடைய சடத்தை எல்லாம் போக்கினவர் இந்த ஷடாரியா இருக்கக்கூடிய நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வார் என்ன பண்ணார் அப்படின்னா, ஸ்ருதியினுடைய அர்த்தத்தையும் முனி கண விகிதை ஸ்மிருதிகள், பற்பல ஸ்மிருதிகள், அதுல சொல்லப்பட்ட எம்பெருமான் விஷ்ணுவினுடைய பாரம்யத்தையும், அதே மாதிரி சேத்திஹாசை புராணைகி இதிகாசங்களா இருக்கக்கூடிய மகாபாரதம் என்ன, ஸ்ரீமத் ராமாயணம் என்ன, புராணங்களா இருக்கக்கூடிய விஷ்ணு புராணம், பாகவத புராணம், கருட புராணம், வராக புராணம் இத்தியாதி புராணங்கள்ல சொல்லப்பட்ட எம்பெருமானுடைய பிரபாவம் என்னன்னு எல்லா பிரபாவத்தையும் காப்பாற்றி அருளினாராம் இந்த நம்மாழ்வான். ஏன்னா அதெல்லாம் தப்பு தப்பா அர்த்தம் பண்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. அப்ப அந்த தப்பு தப்பா அர்த்தம் பண்ற வாழை எல்லாம் நன்னா நிரசனம் பண்ணி, எப்படின்னா தன் ஒன்றும் தேவம்ன்ற பதிகத்துல ஆழ்வாரே சொல்ற, ஒன்றும் தேவம் உலகம் உயிரும் மற்றும் யாதும் இல்லா நான் முகன் தன்னோட தேவர் உலகோடு உயிர் படைத்தான், ஒன்றம் போல் மணிமாட நீடு திருக்குறுகோரதனுள் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுகிறே. ஆதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடலாமோ அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறார். ஆதிப்பிரான் இங்க ஆச்சரியமா எழுதியிருக்க, நீங்க மற்ற தெய்வங்களை நாடுறீங்களே இது சரியா அப்படின்னு ஆழ்வார் கேட்டு, இவன் அல்லவோ பரபிரம்மம், மோட்சம் அடையறதுக்கு இவன் அல்லவோ வழி அப்படின்னு ஆச்சரியமா எம்பெருமானுடைய அந்த ஒரு பிரபாவத்தை எடுத்து காண்பித்து, பிரமாணங்களை எல்லாம் ரட்சிச்சவர் நம்மாழ்வார். அதாவது பெருமாளை மாத்திரம் ரட்சிக்கல, பெருமாளை ரட்சிச்சு பெருமாளை மாத்திரம் ரட்சிக்கிறத போன ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். பெருமாள் ஆழ்வார பெருமாள் ரட்சிச்சாரா, பெருமாள் ஆழ்வார் ரட்சிச்சாரான்னு கேட்டா, ஆழ்வார் தான் பெருமாளை ரட்சிச்சார். இத சங்கல்ப சூரியோதயம்ன்ற அந்த நாடகத்துல சுவாமி சொன்ன ஸ்லோகத்தை போன உபன்யாசத்துல பார்த்தோம். இந்த விஷயத்துல இன்னைக்கு பாக்குறது என்னன்னா, பிரமாணங்களை எல்லாம் ரட்சிச்சவர் சுவாமி நம்மாழ்வார். நம்மாழ்வார் இல்லைன்னா வேதத்துக்கு சரியான அர்த்தங்கள் புலப்படாது, வேதங்கள்லாம் பயந்து நடுங்கிட்டே இருக்கணும். கடைசி மட்டும் தப்பு தப்பா அர்த்தம் நித்தியம் ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பா. அதே மாதிரி இதிகாசங்கள் புராணங்களுக்கெல்லாம் தவறுதலான அர்த்தம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். விஷ்ணுவை வந்து பரபிரம்மம் இல்லேன்னு சொல்லி அவனையும் அபகரிச்சு அவனுடைய சொத்துக்களையும் அபகரிச்சிருவா எல்லாரும். அப்ப அந்த அபகரிக்கிறவர்களை எல்லாரையும் வந்து ஆழ்வார் வந்து பராங்குஷர், அந்த யானைகளை எல்லாம் வரவிடாம பண்ணி இந்த யானைகளை எல்லாம் அடக்கின ஒரு பெரிய வீரர் இந்த ஆழ்வார் அப்படின்றது ஆச்சரியமா தெரியும். இத வந்து மதுரகவி ஆழ்வார் அந்த பாசுரத்தோட இப்ப நம்ம ஒத்து சேர்த்து பார்த்தோம்னா ஆச்சரியமா தெரியும். இப்ப பாருங்க, இந்த பிரபந்தத்துக்கு எவ்வளவு பெருமை. சரி சுவாமி, இந்த பிரபந்தமே நான் சேவிக்கல அப்படின்னா நிச்சயமா கவலை இல்லை. ஆழ்வார் ஷடாரி ரூபத்துல கோவில்ல காத்துட்டு இருக்காரு நமக்காக தான். நம்ம போன உடனே நமக்கு ஷடாரியை சாய்ச்சி நமக்கு நல்ல அருள் பண்ணி அந்த அருள்னால திருவாய்மொழியை சேவிக்க வச்சு, திருவாய்மொழியை சேவிக்க வச்சதுனால சரணாகதி பண்ணி மோட்சத்தையும் கொடுக்க போற, ஏதாவது ஒரு வழி பண்ணி நமக்கு ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்தியே தீர்வார் இந்த ஆழ்வார். அப்படிப்பட்ட ஆழ்வார் இங்க சொல்லும் பொழுது முதலவி ஆழ்வார் 2வது பாசுரத்துல ரொம்ப ஆச்சரியமா சொல்லக்கூடிய, நாமினால் நவிற்று இன்பமெய்தினேன் மேவினேனவன் பொன்னடி மேய்மையே தேவு மற்றறியன் குருகூர் நம்பி பாவினின் இசை பாடித்திரிவனே அப்படின்னு சொல்றாரு. அதுவும் இதுவும் நல்ல ஒத்துப்போகக்கூடிய பாசுரம். அந்த அதாவது இந்த பாசுரத்துல என்ன மதுரகவி ஆழ்வார் சொன்னாரோ அது அப்படியே உள்ளத்தை இருக்கின்ற சுவாமி தேசிகன் அததான் தன் ஓலையில் இட்ட, உள்ளத்தை எழுதியது ஓலையில் இட்டார். அவர் உள்ளத்துல இருந்தது மதுரகவி ஆழ்வாருடைய ஹிருதயம் தான், மதுரகவிகளுடைய ஹிருதயம், மதுரகவி தான் அவருக்கு ஹிருதயமா இருந்தார் தேசிகனுக்கு. அது அப்படியே தன்னுடைய ஸ்தோத்திரத்துல வந்து வெளிப்பட்டது, அததான் இந்த ஸ்தோத்திரத்துல காண்பிச்சது. அது என்ன அப்படின்னா, நாவினால் லவிச்சு இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. இந்த ஆழ்வாருனுடைய திருவடியை பொன்னடின்னு சொல்ற, இதுலயே ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. சுவாமி பெருமானுடைய திருவடியை பொன்னடின்னு சொன்னா சரி, ஆழ்வாருனுடைய திருவடியை பொன்னடின்னு சொல்றது சரியா அப்படின்னா தகும். பெருமானை சொல்றதை விட ஆழ்வார் திருவடியை சொல்றது இன்னும் நன்னா தகும். ஏன் அப்படின்னா, எம்பெருமானுடைய நாமத்தை வாயால நாம ஜபம் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா, காவலில் புலனை வைத்து கலிதன்னை கணக்க பாய்ந்து நாவலில் துளி தருகின்றோம் நமன் தமர தலைகள் மீது, மூவுலகுண்டு விழுந்த முதல்வனின் நாமம் கற்ற ஆவலி புடமை கண்டா இறங்கமான அருளானே. மூவுல குண்டு விழுந்த முதல்வனின் நாமம் கற்ற, அப்படி மூவுல குண்டு விழுந்தவனுடைய முதல்வன நாமம், முதல்வனுடைய நாமத்தை கற்றால் என்ன கிடைக்கும்ன்றத பாரதத்துல பார்க்கலாம். எம்பெருமான் வந்து பஞ்சவரை பலவகையும் காத்தார் வந்தார் பாஞ்சாலி குழல் முடித்தார் வந்தார் தாமே. இங்கெல்லாம் நாமம் தான் காப்பாத்திட்டு, எல்லா இடத்துலயும் எம்பெருமானுடைய திருநாமம் தான் எல்லாரையும் காப்பாத்திட்டு. கஜேந்திர ஆழ்வானுக்கு அந்த ஒரு ஆச்சரியமான எம்பெருமானுடைய கருட சேவை கிடைச்சதுன்னா அதுக்கு காரணமும் இந்த நாமந்தான். பாஞ்சாலிக்கு வந்து துகில் உரியப்படும் பொழுது மானபங்கம் நடக்காத அந்த மானத்தை ரட்சிச்சது எது, எம்பெருமானுடைய அந்த நாமம் தான். இப்ப அந்த நாமத்துக்கே இவ்வளவு பெருமை இருக்குன்னா, ஆழ்வாருடைய நாமத்துக்கு எவ்வளவு பெருமை அப்படின்றத சொல்ற. அன்னைக்கும் அமுதூரும் என்னாவுக்கேன்னு போனபாசுரத்துல சொன்னார், பாவின் இன்னிசை பாடி திருவனேன் இதுல சொல்றார். ஆழ்வாருடைய பாசுரங்களை பாடி பாடி, ஆழ்வாரு சொல்லும்போது பாடி பாடி அசுரதம் பல்குடாங்கள் நீர் அழகா இல்லையா, ஆழ்வாருடைய பாசுரங்கள் எப்படின்னா இரு இன்ப திருவெள்ளம், அது ஒரு பெரிய திருவெள்ளம். அதுல அவர் மூழ்கினார், ஆழ்வார் மூழ்கினார், நம்மளை எல்லாம் முழுக பண்ணிட்டார். இன்ப திருவெள்ளம் யான் மூழ்கினார், எப்படிப்பட்ட எம்பெருமானுடைய குணங்கள்னா, ஞான பலைஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ் சௌசீல்ய வாத்சல்ய மார்தவ ஆர்ஜவ சௌஹார்த சாமிய காருண்ய மாதுரிய காம்பீரிய ஔதாரிய சாதுரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்தியகாம சத்தியசங்கல்பாதி, இத்தனை பல குணங்கள். இதெல்லாம் சும்மா ஒரு குணங்கள்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கும், குணங்கள் இவ்வளவுதான் இல்ல, குணகணாம்னு பாஷ்யக்காரர் வந்து கத்தியத்துல சொல்றேன். அப்படி குணக்கூட்டங்கள், அந்த குணக்கூட்டங்கள்னால நன்றாக வந்து அதுல முழுகி முழுகி அந்த உயர்வர உயர்நலம் உடையவனை பல பல பல காலம் அனுபவித்து அனுபவித்து அந்த அனுபவத்தெல்லாம் மேல் அடங்காத நமக்கு அப்படியே கொடுத்துட்டார் ஆழ்வார். ஏன்னா ஏகஸ்வாதுன புஞ்சிக்காரு சாஸ்திரம், அதாவது ஒரு நல்ல பதார்த்தத்தை ஒருத்தனா இருந்து சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரத்துல இருக்கு. அப்ப ஆழ்வார் பார்த்தேன் அவராலையும் அடக்க முடியல, ஏறி மாதிரி கொள்ளளவு எட்டு எடுத்து பூர்த்தியா. அப்ப அடுத்தது என்ன அப்படின்னா, வழிய ஆரம்பிச்சு எடுத்த குணம். அப்ப வழிந்த குணம் தான் பாசுரமா வெளிப்பட்டுதே தவிர, ஆழ்வார் உட்கார்ந்து தமிழ் டிக்ஷனரி வச்சு கம்போஸ் பண்ணல. அப்ப ஆழ்வார் இதெல்லாம் திருஷ்டவந்தம்னு தேசியம் சொன்னது எவ்வளவு பிரமாணமா இருக்கு பாருங்க, சம்ஹிதாம் திருஷ்டவந்தம், இதெல்லாம் ஆழ்வார் பார்த்த. அதனாலதான் அப்படியே ஆழ்வார் திருவாக்குல அப்படியே வாய்மொழி, ஆழ்வார் ஆழ்வாருடைய வாக்கிலிருந்து மொழி அப்படியே கொட்டி அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆச்சரியமானதை வந்து இங்க சொல்லும் பொழுது, ஆழ்வாருடைய திருவடி எப்படிப்பட்டதுன்னா, அதனுடைய போக்கியத்தை சொல்றதுக்காக இங்க இந்த பதத்தை போட்டிருக்க. மேவினேன் அவன் பொன்னடி மெய்மை, பொன்னடி. பெருமாள் திருவடிக்கும் ஆச்சாரியாள் திருவடிக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, பெருமாள் திருவடியில பல பேர் மரித்து போனார்கள், பெருமாள் திருவடியினாலேயே பல பேரை சம்ஹாரம் பண்ணிட்டான். ஆனா ஆழ்வார் ஆச்சாரியாள் திருவடிக்கு அந்த மாதிரியான ஒரு அப்பவாதமே கிடையாது. ஒரு பேச்சுக்கு சொல்ற, அதாவது பெருமாள் எல்லாரையும் சாதுக்குள்ள ரட்சிக்கிறதுக்கு தான் அப்படி பண்ணா, ஆனா ஆச்சாரியர்கள் அது கூட இல்லை, எல்லாரையும் மாற்றக்கூடிய அவர்களுடைய ஆச்சரியமான திருவாய்மொழி. அப்படியே எம்பெருமான் திருவடியை காட்டிலும் இது ஒரு உயர்ந்ததுன்னு காண்பிக்கிறதுக்காக தான் இந்த பதத்தை இங்க போட்டிருக்கேன். அப்ப எம்பெருமான் திருவடியில பற்பல அசுரர்கள் மாண்டு போனார்கள், ஆனா இந்த ஆழ்வார் திருவடியில ஒருத்தருமே மாண்டு போகல, எல்லாருக்கும் மீழ்ச்சி இல்லா வைகுந்தம் தான் கிடைச்சது. அதனாலதான் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே அப்படின்னு ஆழ்வார் சாட்சி கடத்தியில, வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர் வைகுந்தம் தவறவர் அப்படின்னு வைகுந்தத்துல இருக்கிற, அதாவது பாஷிகார் சாய்ச்சா மாதிரி கதாகம் கதாகம் ஐகாந்திக அப்படின்னு ஆழ வந்தார் சொன்ன. அதே மாதிரி கதாமாம் பகவான் ஸ்வகீயா அதிசீதலையா திருஷா அவலோக்கிய ஸ்னிக்த கம்பீர மதுரையா ஆகிறா. பெருமாள் கம்பீரமான குரல கூட வர்றா அந்த வைகுந்தத்துல, நீ யாரு அப்படின்னு கேட்க போறான் பெருமாள். அப்படி ஒரு பெரிய ராஜ்யத்தை ராஜ்ய சொத்தை நமக்கு மீட்டு கொடுத்தவர் நம்மாழ்வார் தான். ஏன்னா நம்மளால வேதத்தை புரிஞ்சுக்க முடியாது, வேதத்தை புரிஞ்சுக்க முடியாது. இதை கூடத்தாழ்வான் அழகா நம்மாழ்வார ஸ்தோத்திரம் பண்ணும்போது ரொம்ப அழகா சொல்றேன். இந்த கூடத்தாழ்வான ஸ்தோத்திரத்தை புரிஞ்சுட்டாலே கூறத்தாழ்வானுக்கு எந்த அளவு ஆழ்வார் மேல ஒரு ஆச்சரியமான அபிமானம் நல்லா தெரியும். த்ரைவித்ய விருத்த ஜனமூர்த்த விபூஷணயத் சம்பச்ச சாத்விக ஜனசிய யதேவ நித்யம் யத்வா சரண்யம் அசரண்ய ஜனசிய புண்ணியம் தத்தம் ஸ்ரயேம பகுலாபரணாங்கிரி யுக்மம். பாருங்க, நம்மளும் பேர பகுலாபரணம் தான் வச்சிருவோம், வேதம் போற்றும் பகுலாபரணம் வச்சிருவோம். அந்த வேதம் போற்றும் பகுலாபரணம், அந்த பகுலாபரணனுடைய அந்த பிரபாவம் எப்படிப்பட்டது அப்படின்னா, மூன்று வேதங்களை அறிந்தவர்களும் ஆழ்வார பற்பட பற்பல கால ஸ்தோத்திரம் பண்றாளாம். ஆஹா, வேதங்கள்ல கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது ஆழ்வார்கள் சுலபமா தெரிஞ்சுக்கலாமேன்னு. திரைவித்ய விருத்தஜன மூர்த்த பூஷணயது, அவர்கள் ஆழ்வார் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாள் மூன்று வேதங்கள் அறிந்தவர்கள். சரி, வேதம் அறியாதவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, சம்பற்ற சாத்விக ஜனத்திய யதேவ நித்யம், நித்தியம் ஆழ்வாரியே எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்க. யத்வா சரண்யம், அசரண்யர்களா இருக்கக்கூடிய வேறு போக்கடமே இல்லை, நம்மள மாதிரி இருக்கிறவா, வேதமும் தெரியாது ஒண்ணும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, ஆழ்வாரை தவிர எதுவுமே தெரியாது. தேவமற்றியேன் நம்பி பாவினின் நிலை பாடித்தீவனே, தேவமற்ற வேற தெய்வமே தெரியாது, ஆழ்வாரை விட்டா வேற தெய்வம் தெரியாது, ஆச்சாரியம் தான் எங்களுக்கு பரதெய்வமே. அதனாலதான் வேதத்துல சொல்லும்பொழுது கூட எஸ் தேவே பராபக்திஹி யதா தேவே ததா குரௌ அப்படின்னு வேதமே சொல்லியிருக்கு. அதாவது எப்படி வந்து எம்பெருமான்கிட்ட பக்தி இருக்கோ அத மாதிரி பறையான பக்தி குரு கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அப்ப நமக்கு ஆச்சாரியன், இந்த ஆழ்வார் நமக்கு எல்லாருக்கும் ஆச்சாரியன் என்ன, திருவாரூர் அருளி செய்திருக்க. அப்ப இந்த ஆச்சாரியன்ட்டு நமக்கு எப்படி பக்தி இருக்கணும், தான் எம்பெருமான்ட்ட இருக்கிறத காட்டில ஒரு மடங்கு அதிகமாவே பக்தி இருக்கணும். அப்படி ஒரு பக்தி இருந்ததுன்னா அவரே எம்பெருமான்ட்டுதான் ஐஷின் பார்ப்பார். அப்ப தேவு மற்றறியேன்னு நம் முதல் வியாழ்வார் சொன்னதுடைய அர்த்தம் இதுதான். அதாவது ஆழ்வார் எம்பெருமான் திருவடிகள்ல தான் நம்மள எல்லாம் சேர்க்க போற, தேவு மற்றறியேன். அப்ப ஆழ்வாரை தவிர எங்களுக்கு வேற தெய்வமே தெரியாது, பாவி நின்னிசை பாடித்திரிவனே, அவருடைய பிரபந்தங்களை பாடித்திரிவேன் அப்படின்ற இத இன்னும் அழகா வந்து கம்பநாட்டாழ்வன் சொல்லும் பொழுது, இந்த பக்தி முக்தி எல்லாத்துக்கும் ஆழ்வார் தான் பீஜம் அப்படின்ட்டு. அதாவது பக்தி வளர்றதுக்கு காரணமும் ஆழ்வார் தான், முக்தி கிடைக்கணும்னா அதுக்கு வழியும் ஆழ்வார் தான், ஏன்னா ஆழ்வாருடைய பிரபந்தம் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது, தித்திக்கும் மூல தெளியமுதே உண்டு தெய்வம் என்பார், பத்திக்கு மூலம் பனுவர்க்கு மூலம் பவமறுப்பார், முத்திக்கு மூலம் முளரிக்கை வாழ்நகை மொய்குழலார், அத்திக்கு மூலம் குருகைப்பிரான் சொன்னவாயிரமே. குருகைப்பிரான் சொன்ன ஆயிரம் தான் நமக்கெல்லாம் வந்து முத்திக்கு மூலம் அப்படின்ட்டு. அப்ப முத்திக்கும் மூலம் அதுதான், தித்திக்கும் மூலம் அதுதான், தித்திக்கக்கூடிய மூலமும் அதுதான். அதனாலதான் ஆழ்வார் பாடும்பொழுதே அப்படின்னு சொல்ற, அச்சுவை கட்டியன்கோ அறுசுவை அடிச்சிலென்கோ அப்படின்னு ஆழ்வாரே சொல்றார். எப்பெருமான சொல்லும் பொழுது ஆழ்வாருடைய பாசனம் எப்படின்னா, தித்திக்கக்கூடியது குழலினு, அதாவது யாழின் இசையே அமுதே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு ஆறாவதரை சேவிக்கும் பொழுது அது ரொம்ப இசையாவும் இருக்கான், தித்திக்கக்கூடியதாகவும் இருக்கான். அப்படி ஆழ்வாருடைய ஒரு பாசுரத்தை சொல்ல சொல்ல கண்ணிலிருந்து ஆனந்த பாஷ்பங்கள், அதாவது ஆனந்த கண்ணீர் வெளிப்படணும். ஆழ்வாருக்கு என்ன அனுபவம், என்ன அனுபவம், என்ன வேதத்தினுடைய கருத்துக்களை ஆழ்வார் இப்படி சொல்லியிருக்காருன்னு, த்ரைவித்ய விருத்த ஜனமூர்த்த விபூஷணயத். த்ரைவித்ய விருத்த ஜனங்கள், அதாவது வேதத்தை நன்னா சேவிச்சவாழ் அவர் தள்ள தூக்கி வச்சு கொண்டாடுறாள் ஆழ்வார். தித்திக்கும் அவர்களுக்கெல்லாம் நல்லா தித்திக்கல், நமக்கெல்லாம் எப்படின்னா நமக்கு அதெல்லாம் தெரியாது. முத்திக்கு மூலம் நமக்கு என்ன, முத்திக்கு மூலம் அவர்களுக்கு, முக்திக்கும் மூலம் தித்திக்கும் மூலம் நமக்கு, முக்திக்கு மூலம் முதல்ல, முக்திக்கு வேற வழியே கிடையாது. ஏன்னா நமக்கு வேதங்கள்லாம் நல்லா அத்தியனம் பண்ணி அதனுடைய அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சுக்கிற அளவு எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. அப்ப அதெல்லாம் இல்லாத ரொம்ப சுலபமா எம்பெருமான் பரத்துவத்தை சொல்லி, எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே பரபிரம்மம், அவன் அடையறதுக்கு சரணாகத்தியே வழி, அவன் அடைந்தா ஸ்ரீவை குண்ட பிராப்தி கிடைக்கும்னு தன்னுடைய பிரபந்தத்துல ஆச்சரியமா சொன்ன ஆழ்வார். இவர்னால என்ன நடக்கிறது அப்படின்னா, சின்ன சின்ன இன்பங்கள்ல இருந்து நாம வெளியில வந்துடுறோம், அதாவது சிற்றின்பங்கள்ல இருந்து நமக்கு வெளில வந்துடுறது. அதனாலதான் ஆழ்வார் அதெல்லாம் வந்து தேசியம் சொல்லும்பொழுது தேன்பட்ட இடம் போல தித்திக்கும், அதாவது ஒரு பெரிய விஷபாத்திரம், விஷபாத்திரத்துல கொஞ்சோண்டு தேன் இருந்தா ஆஹா தேன் தித்திக்கிறதுன்னு மொத்த விஷத்தையும் சாப்பிட முடியுமான்னு, இல்ல இப்படி எடுத்துக்கோங்க, தேன் நிறைய இருக்கு கொஞ்சோண்டு விஷம் பட்டிருக்கு, நிறைய தேன் இருந்து கொஞ்சம் விஷம் பட்டிருக்கு சாப்பிட முடியும், ரெண்டும் கிடையாது. அப்ப சில பேருக்கு வந்து பெருமாள் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருப்பார், அவளுக்கும் சம்சாரம் வந்து நிச்சிதமா வந்து அவளுக்கும் கோரம்தான். சில பேருக்கு நிறைய சந்தோஷம் கொடுத்துருப்பார், கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் கொடுத்துருப்பார், அவளுக்கு இந்த பிறவி எப்படி வச்சிருக்காரு அடுத்த பிறவி எப்படி இருக்கும்னு தெரியாது. அப்ப அதெல்லாம் பார்த்துதான் ஆழ்வார் என்ன சொன்னார், பிறவியே எடுக்கக்கூடாதுப்பா, எம்பெருமான் திருவடி அடையிறது தான் நம்மளுடைய பிராப்தியம் பிராபகம், எல்லாமே எம்பெருமான் தான் நமக்கு அப்படின்னு சொன்னார். மதுரவி ஆழ்வார் கடைசியில பாத்துக்க, இதெல்லாம் இல்ல, எங்க ஆழ்வார் தான் எங்களுக்கு பிராபகம் பிராப்தி, எங்க ஆழ்வார் தான் எங்களுக்கு அடைய வேண்டிய வழி, அடைந்தால் வரும் பயனும் எங்க ஆழ்வார் தான், பாவை அத்த இங்கேயும் ஆழ்வார் தான், பரத்திர சாமி இங்க மாத்திரம் இல்ல பரத்திரம், அதாவது பரமபதத்தையும் எங்களுக்கு ஆழ்வாரே அடைய வேண்டியவன்ற மாதிரி சொன்ன. அதனாலதான் ஆழ்வாருடைய பாசுரங்களையே தான் வந்து பல ஆவர்த்தி பண்றதா, முன்னாடி பாசுரத்துல அன்னைக்கும் முதுவரும் என்னாவுக்கு என்ன, இந்த பாசுரத்துல வந்து அடித்திரிவனே அப்படின்னு சொல்லிட்ட, இப்படி ஆழ்வாரை இறைஞ்ச வேண்டும் இன்பத்தில் இறைஞ்சுதலில், ஆழ்வாருடைய வந்து இறைஞ்ச வேண்டும் அப்படின்றது நல்லா தெரியுது. ஆழ்வார் தான் நம்மளா சேவிக்க வேணும்னு அது நல்லா தெரியுது. இன்னொன்னு ஆழ்வார் நமக்கு பிதா, போன தரம் மாதா பிதா யுவதையா அப்படின்ற அந்த பாசு அந்த ஸ்லோகத்தை வந்து நம்ம விவரிச்சிருந்தோம். ஆளவந்தாருடைய ஸ்ரீ சூக்தியது ஆளவந்தார் ஸ்தோத்ர ரத்னம்னு ஒண்ணு ஆச்சரியமா பண்றேன். அதுல நம்மாழ்வார ஸ்தோத்திரம் பண்ணும்போது மாதா பிதா யுவதையா அப்படின்ற அந்த பாசுரத்துல சொல்றேன், அதுல வந்து மாதான்ற அர்த்தத்தை போன இதுல பார்த்தோம். இந்த இதுல பிதா, பிதாவுக்கு என்ன கடமை தெரியுமோ, வேதாத்தியனம் பண்ணி வைக்கிறது. அப்ப நம்மாழ்வார் நமக்கு அழகா பாருங்க, தமிழ் வேதத்தை அத்தியனம் பண்ண வச்சுட்டாரு, அதனால இவர் தான் பிதா. அப்ப பிதாவினுடைய கடமை என்ன, வேதாத்தியனம் பண்ணி வச்சு அந்த குழந்தையை ஒழுங்குபடுத்தி நன்னெறிப்படுத்துதல், நன்னெறிப்படுத்துதல் பிதாவினுடைய கடமைன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவா வேதாத்தியனம்னா ஒரு குறிப்பிட்ட வாழ்க்குன்னு ஆயிடும், இல்லைனாலும் நன்னெறிப்படுத்துதல். அப்ப அந்த குழந்தைய நன்னெறிப்படுத்துதலா ஒரு தந்தை எப்படி திகழ்வாரோ, இந்த மாதிரி ஆழ்வார் நமக்கு நன்னெறியாம் விஷ்ணு பக்தியை நன்னா வளர்த்து எம்பெருமான் திருநாராயணன் திருவடியில நம்மளெல்லாம் சேர்க்கணும்ன்றதுக்காக இந்த பாசுரங்கள்லாம் அனுபவிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு, கார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.